விட்டேன் இறுதி வரை. கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை. இந்த சோகம் எங்கு சுகமானது, அது வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. ஆறாத காயங்கள் என் வாழ்க்கையை பாடமா? இனி தீயே வைத்து எரித்தாலும் என் நெஞ்சும் வேகுமா? பின்னே